நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். சொந்தம் புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். ஆஹா நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்டோரம். நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். பாடி வருமே தேவ குயில்கள் உன்னாடை ஹே மிதக்கின்ற பாலாடை, உன் காலை ஹே புளிப்பாட்டு நீரோடை. வெயில் நாளும் சுடுமென தேகம் கெடுமென ஜன்னல் திரையிடும் வேகம், இரு காதல் விழிகளில் வீசும் ஒளிகளில் விரையும் பௌர்ணமியாகும் சந்தோஷம் உன்னோடு கைவீசும். என்னாடும் நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளே உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம். முகவேர்வை துளியது போகும் வரையிலும் தென்றல் கவரிகள் வீசும் நெஞ்சோரம் கள்ளாடும் முத்தாரம். என் நாடும் நீதானே எந்தன் பொன் வசந்தம், புது ராஜ வாழ்க்கை நாளை உன் சொந்தம். என் வாசல் ஹே வரவேற்கும் அந்நேரம், உன் சொர்க்கம் ஹே அரங்கேறும் கண்ணோரம்.